ஐயோ நெஞ்சிலே ஆடும் ஊஞ்சலே இந்நாள் வாழிலே அடடா அடாடடா ஆஹா வானிலே பாதை ஏறுதே பனியாய் மாறுதே அடடா அடாடடா கண்ணும் கண்ணுமே பேசும் நேரமே வார்த்தை என்பதே இனிமே வாரமே ஒட்டி கொள்ளவே வாயன் பக்கமே பக்கம் என்பதும் இங்கு தூரமே ஏழேழு பிறவிகளுனை தொடர்ந்து வந்தேன் ஏனடி என் தேடலை நீ அறியாமல் போனாய் வான் மீது என உனக்கென மினுக்கியவன் ஏனடி என் மின்மினியை பார்க்காமல் போனாய்